ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. எப்படி தெரியும் இந்த பாட்டு உனக்கு? எப்படி தெரியும்? அன்னைக்கு நீ தானே கிளப்ல பாடி காமிச்ச. பாடு பாடு பாடு பாடு பாடு. நிஜமாய் நிக்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிக்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. வானவில் நடந்து சென்று சிரித்திருக்கும் நட்சத்திர பூ பறித்தோம். வெள்ளித்தீரை படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குதித்தோம். நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்க முடியாது. நிஜமாய் நிக்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. கொடி ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குதித்தோம். நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்க முடியாது. நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவு கிடையாது.